பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, சகோதர சொன்ன விதமாக அடியனுக்கு பயந்தளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். ஸோ இந்த தலைப்பினுக்குள்ளாக நம்ம தியானிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதிர்பார்ப்புகள் என்று வரும்போது அதை இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஒருவேளை இது வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அல்லது இந்த மனுக்குலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனை, ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். விசேஷமாக அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக எங்கே காணப்படும் என்று கேட்டால், ரெண்டு விதத்தில் காணப்படும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். ஒன்று குடும்ப உறவுகளில், மற்றொன்று பூலோக கடமைகளில். குடும்ப உறவுகள் என்று சொல்லும்போது பொதுவாக நமக்கு பரிச்சயமானது கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், இன்னும் மற்ற உறவுகள் இருக்கு. ஆனால் இவைகள் பிரதானமான உறவுகள். இந்த உறவுகள் மத்தியில் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒரு ஒரு மனுஷனுக்கும் எதிர்பார்ப்பு. உதாரணமாக நம்ம இந்த குடும்ப உறவுகளில் கணவன் மற்றும் மனைவி பற்றி மாத்திரம் இன்றைக்கு நாம் இந்த நேரத்தில் தியானிக்கலாம். கணவன் என்று வரும்போது நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 18:22 நம்ம பார்க்கும்போது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ மனைவியை கண்டடைகிறவன் என்று சொல்லும்போது ஒருவேளை இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆண் மகனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று இருக்கும். ஆனால் இப்போ நம்ம விசேஷமாக புது சிருஷ்டிகளாக நம்ம பார்க்கும்போது, தனக்கு வரக்கூடிய ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று புது சிருஷ்டிகள் சிந்திக்க வாய்ப்பு இருக்கு என்று கேட்டால், நல்ல ஆங்கில அறிவு இருக்கணும், பிரதர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்களை படித்து புரிந்து கொண்டு தனக்கும் பயந்து கொள்ள விதத்தில் இருக்கணும், இன்னும் வேறு வேறு விதத்தில் தனக்கு உதவிகாரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி அநேக விதத்தில் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ வரக்கூடிய மனைவியே அப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. அதுதான் வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு வைக்கலாம். ஆனால் வைப்பது தவறல்ல, ஆனால் மனமேடையில் அமர்ந்திருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக தன் அருகில் இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவி என்று எதிர்பார்ப்பது தான் இங்கே தவறாயிடும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக மனமேடையில் அமர்ந்திருக்கும் போது நடக்கவே நடக்காது, 100% நடக்காது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட சகோதரியை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சகோதரன் நினைத்தா, நிச்சயமாக ஒரு அடுத்த யுகத்துக்கு தான் கடந்து வரணும். நிச்சயமே இங்கே அந்த யுகத்தில் ஒரு பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தது நம்ம பார்க்கும் போது, சரி பரவாயில்ல, மனமேடையில் மனம் முடிச்சாச்சு, அடுத்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கையிலையாவது என்னுடைய மனைவி நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படையணும். ஏன், வசனத்தில் என்ன இருக்கு? எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது 5 22-24 வரை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது அந்த வசனத்தில் அங்கே என்ன இருக்குது என்று பார்க்கும்போது, கீழ்ப்படிதல் இல்லைங்களா. அப்போ என்னுடைய மனைவி கீழ்ப்படையணும், நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படையணும், எதை சொன்னாலும் கீழ்ப்படையணும், அந்த வார்த்தைக்கு மீறவே கூடாது என்ற அந்த ஒரு விருப்பம் வாஞ்சை பொதுவாக இருக்கணும், இருக்கும் சகோதர இடத்துல, ஒரு கணவன் இடத்துல. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வசனத்தில் இருக்கு, மனைவி புருஷன் இடத்துல பயபக்தியாக இருக்கணும். அப்போ புருஷர்களுடைய அடுத்த இன்னொரு எதிர்பார்ப்பு வருது, என்னிடத்துல பயபக்தியாக இருக்கணும். அதுக்கு மீனிங் இருக்குது. 6th volume பதர் பேசியிருக்கிறார், நமக்கு அறிந்திருக்கிற விஷயம் அது. பாருங்கள், அப்போ இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தனக்கு வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக கீழ்ப்படையணும், பயபக்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இது 100% நடக்குமா என்று கேட்டால், நிச்சயமாக எவருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக இந்த யுகத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஆனாலும் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதலோ, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல், அல்லது ஒரு முயற்சி செய்வதன் மூலமாகவோ ஒரு மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவது இல்லை. அப்படி நிறைவேறதுனால இப்ப குடும்பத்தில் என்ன ஆகுது என்று கேட்டா, வசனத்தில் நம்ம கொலேசியர்ல படிக்கிறோம், கொலேசியர் 3:9 அவர் என்ன சொல்றாருன்னா, புருஷர்களே உங்க மனைவி இடத்துல நீங்க கசந்து கொள்ளாதிருங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, கண்டிப்பாக இவர்களுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய மனைவி இடத்துல நிறைவேறுவதில்லை. அப்படி நிறைவேறாததுனால மனைவி மேல அவருக்கு கசப்பாகுது, கொஞ்சம் வெறுப்பாகுது, சலிப்பாகுது, அந்த மன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகுது. ஆனா சகோதர சகோதரிகள், அந்த கஷ்டம் வந்துட்டா கூட அது நிறைவேறாது, அந்த விருப்பம் அவருடைய வாழ்க்கையில அது நிறைவேறாது. அதனாலதான் வசனம் நமக்கு என்ன காண்பிக்குதுன்னா, உங்க மனைவி அப்படி இருப்பதுனால புருஷர்களே நீங்க எதிர்பார்ப்பு வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அது நடக்காது, அதுக்கு பதிலாக நடக்கிற ஒண்ணு செய்யுங்க. அது என்னன்னா, உங்க மனைவி இடத்துல நீங்க அன்பு கூறுங்க, அவ்வளவுதான். அப்படி அன்பு கூறிட்டோம்னா அந்த எதிர்பார்ப்புனால வரக்கூடிய பின்விளைவை தவிர்த்திடலாம், அந்த ஏமாற்றத்தை தவிர்த்திடலாம் என்பது வசனங்கள்ல இருக்கு. இது கணவனுடைய விஷயத்துல. இப்ப மனைவியினுடைய விஷயத்துக்கு வரலாம். மனைவியினுடைய விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பா மனைவிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இங்க பெரும்பாலும் எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த உலகத்துல வெளியே நம்ம எவ்வளவு பேரை பார்க்கும்போது, எனக்கு வரக்கூடிய கணவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, தவறு இல்லை, அந்த விருப்பம் இருக்கட்டும். ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக அவ்விதமான எதிர்பார்ப்புகளை ஒரு சகோதரி எந்த விதத்துல பெற்றுக்கொள்ளுகிறாங்க என்று பார்க்கும்போது, வேதத்துல அநேக பரிசுத்தமானங்கள் குறித்து அவங்க அறிந்து கொள்றாங்க, தேவ மனுஷர்களுக்கு குறித்து அறிந்து கொள்றாங்க, அவங்களுடைய அருமையான குணங்களை குறித்து அறிந்து கொள்றாங்க. அப்போ அந்த ஒரு யோசனை அது தன்னுடைய கணவன் இடத்துல அப்படியே ஒரு எதிர்பார்ப்பாக வைப்பான். அவ எனக்கு வரக்கூடிய கணவன் ஆவிக்குரிய ரீதியில இப்படிப்பட்டவராக இருக்கணும். ஒரு வேளை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அவர் நல்லா சப்ஜெக்ட் பேசணும் அந்த சகோதரன் போல, அவர் நல்லா இதுபடணும் இந்த சகோதரன் போல. சோ இப்படி மற்ற சகோதரர்களோட தன்னுடைய கணவனை ஒப்பிட்டு பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு வைக்கக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் இது நடக்குமா அப்படின்னா, அதற்கும் வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக முழுமையாக நடைபெறுவதற்கு அதற்கும் வாய்ப்பு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நம்ம பார்க்கும்போது, 1 Corinthians 12:14-18 நம்ம வாசிக்கும் போது, அங்க கிறிஸ்துனுடைய சரீரம் மற்றும் அந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் பத்தி பரிசுத்த பவுல் பேசுறார். அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு அவயம் ஒரு ஒரு அவயம் ஏன் எப்படி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, ஒரே மாதிரியா இருக்குன்னா ஒரே மாதிரி இல்லை. அப்படின்னா இந்த அழைப்புல வந்திருக்கக்கூடிய தன்னுடைய கணவனும் அப்படித்தான், ஒரு சாதாரண போலே அவர் இருக்கணும்னு நினைச்சா தேவன் அப்படி வைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக அவங்கள மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொண்டு போக அது நிறைவேறாது என்பது தெளிவு. அடுத்தது, இப்படி ஒருவேளை தன்னுடைய கணவன் அதையும் தாண்டி தன்னிடத்தில் அன்புள்ளவராக இருக்கும்போது இன்னொரு விதத்தில் அவர்கள் தவறி போகவும் வாய்ப்பு இருக்கு. எந்த ரீதியில் என்று கேட்டால், அந்த அன்பை சரியான ரீதியில் புரிந்து கொள்ளாம, அதை மதிக்க தெரியாம, அந்த அன்பையை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, தனக்கு சாதகமாக சில காரியங்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்வது, கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்துக்குள் அவங்கள தள்ளிவிடும் என்று பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு. என்றால் 1 Corinthians 2:11-12 பார்க்கும் போது பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவங்களா தான் இருக்கணும், சரியானவங்க, உபதேசம் பண்ணாதீங்க, அமைதியா இருந்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, அதுக்கு உங்களுக்கு உத்தரவு நான் கொடுக்கறது இல்லை என்ற வசனங்கள் இருக்கும் போது, ஆனாலும் அந்த கணவனுடைய அந்த ஒரு யதார்த்தமான அன்பு சில நேரத்தில் அவர்களை அட்வான்டேஜா சாதகமாக, அல்லது அவர்கள் மேலு அதிகாரம் செலுத்துவோ அல்லது உபதேசம் பண்ணவோ, ஸோ அவங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுவதோ யதார்த்தமாக நடந்துட்டோம். காரணம் என்ன, தன் எதிர்பார்த்தபடி தன்னுடைய கணவன் இல்லை என்ற அந்த ஒரு காரணம் கண்டிப்பாக நிறைவேறவே நிறைவேறாது, ஆனால் அது ஒரு வஞ்சனமாக நடந்துட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எபேசியர் 5:22 உங்க புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படுங்க எல்லா காரியத்திலேயும், அவ்வளவுதான், கீழ்ப்படுதலோட கூட பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்க. அதே 33 வசனத்துல பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது சகோதரிகளை, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. அது மீறும் போது அது நிறைவேறுவதில்லை என்பது நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை வேற என்ன செய்யலாம் தன்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக என்று கேட்டால், 1 Corinthians 3:2 பார்க்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்படுது வசனத்துல, மனைவிகளே உங்க புருஷர்கள் அப்படி இருந்தா கீழ்படியாதவர்களா இருந்தா, உங்க மேல அன்பு காண்பிக்காதவர்களா இருந்தா, உங்களுடைய நீங்க நினைச்ச மாதிரி அவங்க இல்லைன்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்னன்னா உங்களுடைய கற்புள்ள நடக்கையே நீங்க காமிங்க, அவ்வளவுதான். போதனையே இல்லாம நீங்க அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்பது வசனத்துல இருக்கு. அது வாக்குத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை கணவன்மார்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மனைவிமார்களாக இருக்கிறவர்கள் இந்த ரீதியில செயல்பட்டா கண்டிப்பாக அவங்களுடைய நிறைவேறாத அந்த ஆசையில தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள மறுபுறம் வாய்ப்பு அங்கே இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இது சிந்திக்கலன்னா கணவன் மனைவிக்குள்ள சில மன வருத்தங்கள், ஒருமித்து கருத்து வராதது, இதெல்லாம் நடப்பது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இரண்டாவது விஷயம், பூலோக கடமை. பூலோக கடமை என்று பார்க்கும்போது இன்றைக்கான இந்த ஒரு வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த வாழ்வாதாரம் என்று சொல்லும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கு, கண்டிப்பாக நம்பிக்கை வைத்தோம்னா நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் அதையும் தாண்டி வரும்போது ரெண்டு தீமைத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்றார், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் ஆரம்பிச்சு உலக வாழ்க்கையில சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று சொல்றார். அப்போ தண்டில் சேவகம் பண்ணுகிற யாரும், அது நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செய்துட்டு வந்துட்டுக்கிறோம், எழுதி கொடுத்துட்டு வந்துட்டுக்கிறோம். அப்ப இந்த பூலோக காரியங்களுக்காக பூலோக அலுவல்கள்ல நம்ம சிக்கிக்கொள்ள கூடாது என்பது வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக நமக்கு இருக்கு. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, இது தாண்டி சில சிக்கிக்கொள்ளுதல் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். காரணம் என்ன என்று பார்க்கும்போது முதல் காரணம் மத்தேயு 13:22 நம்ம பார்க்க முடியுது, உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். அது இந்த உலக அலுவல்களில் சிக்கிக்கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுது. ரெண்டாவது காரணம் 1 தீமோத்தேயு 6:6-8 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, போதும் என்ற மனது இல்லாதது. தேவன் நமக்கு என்ன பயந்து கொடுக்கிறாரோ அதுக்குள்ள வாழ்வதற்கு மனது இல்லாததே இந்த உலக வாழ்க்கையில சிக்கிக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனாலும் அதன் மேல எதிர்பார்ப்பு வச்சு வச்சு வச்சு அந்த எதிர்பார்ப்பு நடைபெறாது, மாறாக அதுவே நம்மை ஒரு வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போவதை நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரே. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல தான் கண்டிப்பாக ஒரு புது சிருஷ்டிக்கு எதிர்பார்த்த விதத்துல நடைபெறுவதில்லை தன்னுடைய பூலோக காரியங்கள்ல. ஆனாலும் வசனங்கள் நமக்கு இருக்கு, லூக்கா 3:14 நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்று இருங்கள், அவ்வளவுதான், உங்கள் சம்பளமே போதும் என்றீர்கள். நல்லா இருக்கு, நம்ம கலக்கையில் விஷய பாஷையில் இருக்கு, உங்களுக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்றீர்கள். எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ தான் வருது, சொல்லுங்க. ஏன்னா நமக்கு 6வது வாரியம்ல சகோரசல் எழுதும் போது ரொம்ப தெளிவாக அந்த விஷயம் சொல்றார், உங்களுக்கு $5 தான் வருமா, $5 வாழுங்க, அதுக்குள்ள இவ்வளோதான் சாப்பிட முடியுமா, சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று அவர் சொல்றார். அப்போ நமக்கு என்ன வருமானம் வருது அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். ஆனா நம்ம அப்படி வாழ பழகல, உடன்படிக்கைக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருப்போம், ஆனா இப்ப அது சப்போர்ட்டிவா இல்லை, அதனால நமக்கு கஷ்டங்கள் உருவாகுது நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் நம்ம இந்த சிந்தை வைத்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டோம், அது நிறைவேறலானாலும் கூட ஒரு சந்தோஷம் சமாதானத்தை நிச்சயமா ஒரு புது சிருஷ்டி பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று குடும்ப உறவுகள்ல, இன்னொன்று பூலோக தேவைகளில், இது ஏன் நிறைவேறாத விருப்பமாக இருக்கு, காரணம் என்ன, இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில்ல, முதல்ல இந்த புது சிருஷ்டி இப்படி எதிர்பார்ப்பு வைக்கவே கூடாது, ஆனா அப்படி வச்சா அது நிறைவேறாது, ஏன் நிறைவேறாது என்று பார்க்கும்போது முதல் விஷயம் குடும்ப விஷயத்துல இன்றைக்கு நம்மளாம் மாம்சத்தில் இருப்பதனால பலவீனர்கள், ஒருவருடைய பலவீனத்தை இன்னொருவர் சகித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கு விழுந்து போன தூதர்கள் ஒரு மனிதனுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அதை நன்கு ஊக்குவித்து மிக மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் மாபெரும் சத்தைகளாக இருக்கிறாங்க. அதனால நம்ம நினைச்ச நிறைவேறவே நேராது. ஆனாலும் தேவன் அப்படி நிறைவேறாதுக்கு அவர் விடுறதில்லை. ஏன்னா நாம் இந்த குடும்ப உறவுகளில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அப்படியாக பலவீனங்களை சகித்து இந்த பாதையில பொறுத்து அன்பு காமிச்சு ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக கடந்து போக அருமையான வாய்ப்பு நான் குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நான் நடத்திட்டேன்னா நீங்க எப்படி புது சிஸ்டம் மாற முடியும், ஆனால் நான் உங்க விருப்பப்படி செய்ய மாட்டேன். நம்முடைய சூழல்களை நமக்கு சாதமாக்கி கொடுக்கிறார். இரண்டாவது, உலக கட விஷயங்களை நம்ம பார்க்கும் போது அதையே நிறைவேறாதுன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. என்னதான் நம்ம பணம் சம்பாதிக்க நம்ம சிந்தித்தாலும் பொருளாதாரம் டோட்டலா க்ளோஸ். அவைகள் நொறுக்கப்பட்டு இருக்கிற காலங்களில் நம்ம இருப்பதனால அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நம்ம இடத்துல நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை சகோதர சகோதரிகளே. ஆகையினால நாம் இப்ப இந்த பாதையில இப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியில எப்படி கடந்து போகணும்னா, கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறோம். பிலிப்பியர் 4:11 நம்ம பார்க்கும்போது, நான் என் பிரச்சனையினால் எப்படி சொல்லுகிறதில்லை, எனக்கு குறைவு இருக்கு. பரிசுத்த பவுல் சொல்றார், எனக்கு குறைவு இருக்கு. ஆனா அந்த குறைவு எனக்குள்ள எந்த எதிர்பார்ப்புக்கும் வழி நடத்துறதில்லை. ஏன்னா நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மயமா இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் ஒரு புது சிஷ்யனுடைய தாரக மந்திரம். இந்த ரெண்டு விஷயத்திலும், பூலோகம் மற்றும் குடும்ப உறவுகள்ல, மனரமைத்தோடு கடந்து போறதுக்கு இது ஒன்றுதான் அச்சாணியமாக தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த சூழலை நமக்கு இப்பதான் அனுமதி தருந்தாலும் அந்த சூழல் மத்தியில மனரமயமா இருப்பதற்கு மாத்திரமே நம்ம கற்றுக்கொண்டோம்னா, வீணான இந்த எதிர்பார்ப்புகள் நம்முடைய உள்ளத்துல வராது, அது நம்மை தீமைக்குள்ள விளைவிக்காது என்பது வசனங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஆகையினால சகோதர சகோதரிகளே, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையில இந்த ஒரு பயணத்துல தொடர்ந்து நம்ம முன்னேற வேண்டும் எனில், இது போன்ற எதிர்பார்ப்புகள் நமக்கு மிகப்பெரிய வஞ்சனையாக அமைவதா இருப்பதனாலும், மேலும் இவைகள் நிறைவேறாததாகவும் இருப்பதனாலும், இவைகளின் மீது நம்முடைய எதிர்பார்ப்பை வைக்காமல் தொடர்ந்து ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள கடந்து போகும்போது மாத்திரமே ஒரு உண்மையான புது சிருஷ்டியாக ஜெயம் கொண்டவர்களாக நாம் கடந்து போக முடியும். ஆகையினால இந்த பகுதியில நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னன்னா, இந்த மாம்சீக வாழ்க்கையில அது எதுவானாலும் இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பு வச்சாலும் தேவன் அதை நிறைவேற்ற மாட்டார். அவர் என்ன பகிர்ந்து கொடுத்தாரோ அதுக்குள்ளேதான் நாம் கடந்து போக வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம். அவர்களை நிறைவேற்றுவோம், கடந்து போவோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.